सेवाकृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। न दृष्टारो वैभवस्यास्य साक्षात् नैवाभ्यासः तत्कृतिष्वस्ति येषाम् येषाम् नित्यम् मानसम् साभ्यसूयम् तेषाम् भक्ति स्यात् कथम् वेङ्कटेशे। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதய நாடகத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு முதலில் சூத்திரதாரர் வாக்தேவதையாக இருந்திருக்கிற சாட்சாத் எம்பெருமானை ஹயக்ரீவனையும் நாடகத்துக்கு அதிபதியாக ரங்கத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிற தேவதையான ரங்கநாதனையும் சூத்திரதாரர் வணங்குகிறார். அந்த வணங்கி சேவிக்கிறார். ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லி அவளுடைய கட்டாட்சம் வேணும்னு பிரார்த்திக்கிறார். பிராச்சி சந்தியான்ற ஸ்லோகத்தையும் தேவோனுஷபமாதனோத்து என்கிற ஸ்லோகத்தையும் சொல்லி அங்க ரங்கத்திலேயே அந்த நாடகம் மேடை இருந்துருக்கு, மேடையில சேவிக்கிறார். கொஞ்சனாய் தியானம் பண்றார். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இங்கு சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகங்கள்லாம் அந்தந்த ஸ்தோத்திர பாடத்துல இருந்துருக்கு. பிராச்சி சந்தியான்ற ஸ்லோகம் ஹைகிரீவ ஸ்தோத்திரத்துல வருது. தேவோனுஷபமாத்தனோத்துன்ற ஸ்லோகம் தசாவதார ஸ்தோத்திரத்துல வருது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சங்கல்ப சூரியோதயத்துல பார்த்தோம்னாக்க பல பல ஸ்லோகங்கள் இங்க சங்கல்ப சூரியோதயத்துல வர்ற ஸ்லோகங்கள்லாம் ஸ்தோத்திர பாட்டத்திலயும் வருது. இந்த ஸ்தோத்திர பாட்டத்துக்கு வரைச்சு அதாவது ஒரு அனுபவ விசேஷத்தினால அங்கங்க அப்படி அப்படியே சுவாமி கொண்டு வர்றேன்னு சொல்லணும். இங்க இந்த தசாவதார தேவோனுஷபமா தனோத்துன்னு சொல்லச்சு பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிறவா தான். இவாளுக்கு பெருமாளுக்கு இது ஒரு நாடகம். இது லோகவத்து லீலா கைவல்யம்னு சொல்லிருக்கு. இது ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டுல நாடகமா இருக்கச்சு. இந்த நாடகத்துல முக்கியமான பங்கு நட்டிக்கும் உண்டு. கதாநாயகன் மாத்திரம் இருந்தா போறாது, கதாநாயகியும் நல்லா இருக்கணும். அதாவது அவளுடைய பாத்திரமும் நல்லா அமையணும். இங்க பெருமாள் நாயகனாக இருந்துருக்கார். அதாவது அதிபதி நாட்டியத்துக்கெல்லாம் அதிபதியாக பெருமாள் இருந்துருக்காருனாக்க அவருடைய செயல்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றிலும் பிராட்டியினுடைய பங்கும் உண்டு. அப்படி பிராட்டியினுடைய பங்கோடு பிராட்டியோடு கூடி இருந்துருக்கிற பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. முகூர்த்தமாக ஸ்தித்வா தியானம் அபினிய சோல்லாசம் என்று சொல்ற பிராக்கெட்ல போட்டிருக்கும். இப்ப கொஞ்ச நாள் அப்படியே தியானம் ரெண்டு ஸ்லோகத்தை சொல்ற. சொன்ன உடனே அப்படியே பெருமாளை தியானம் பண்ற. ஹயக்ரீவமூர்த்திய தியானம் பண்ற, ரங்கநாதனை தியானம் பண்ற. ஹயக்ரீவமூர்த்திய தியானம் பண்றதுக்கு காரணம் இதுக்கு உண்டான ஞானம் நமக்கு வரவேணும் என்பதற்காக. ரங்கநாதனை தியானம் பண்றதுக்கு இந்த நாடகமாக போயிட்டு அப்படினால இது அபிநயம் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் எல்லாம் நமக்கு வரணும். பெருமாள் தானே நவநீத நாட்டியம் பண்ணவர். அதையால இப்படி அதெல்லாம் அபிநயம் பண்ண நாதஸ்யானந்த பவனே நவநீத நாட்டியம் அவருக்கு கிடைக்காதுன்னா வெறுமை அபிநயம் தான் பண்ற. இவருக்கு நினைச்சாருன்னா மொத்தத்தையும் சாப்பிடலாம். அங்க திருவாயிரப்பாடியில் இருக்கிற மொத்த வெண்ணையும் சாப்பிடலாம். ஆனாலும் அதெல்லாம் விட்டுட்டு இவர் சாப்பிடுற. இது ரங்கநாதனை போய் சொல்றாரு, கண்ணனை சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னா யாரும் இல்ல. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் அண்டருகோன் அணியரங்கன். இவர் ரங்கநாதன் யாரு? கண்ணன் தான். எல்லாரும் கண்ணன் கண்ணன் தான் சொல்ற. அழுவாரெல்லாம் அனுபவிக்க செய்யும் கண்ணனா தான் அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட ரங்கநாதன் அந்த ரங்கநாதனை போய் நாட்டியத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிற அதிதேவதையாக இருந்திருக்கிற ரங்கநாதனையும் அந்த ரங்கநாயகி தாயாரையும் ரெண்டு பெருமாள் எப்பப்போ எதுக்கு என்னென்ன காரியம் பண்றாரோ அந்த அந்த காரியத்தெல்லாம் கூட இருந்திருக்கிறவள் பிராட்டி. பெருமாள் நல்ல காரியம் தான் பண்ணுவார், எப்பவும் கெட்ட காரியம் பண்ண மாட்டார். அந்த தர்மங்களுக்கெல்லாம் கூட இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கிற பிராட்டியோடு இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்றாராம். இவ ரெண்டு பேரையும் சூத்திரசார தியானம் பண்ற. தியானம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ഇത് നാടകം, ഇത് ധ്യാനം, വസ്തുത ധ്യാനം, ഇത് നാടകത്തിലെ രീതിയിലേയും ധ്യാനം. ഇത് മുഹൂർത്തമേവ ധ്യാനം അഭിനയ ധ്യാനം എപ്படி பண்ணணும்ன்றத காண்பிக்கிறது. இது இதெல்லாம் ஒரு அபிநயமும் காண்பிக்கிறது. சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண எழுந்தருள் தேவப்பெருமான் சன்னதிக்கு அவர் சுவாமி தேசிகன் இப்படிதான் மங்களாசாசனம் பண்ணாரா அப்படின்னு கேட்டாக்க, இப்படிதான் மங்களாசாசனம் பண்ணிருக்கணும், இது நமக்கு காண்பிக்கிறதாக இருந்துருக்கு. கோவிலுக்கு போனா எப்படி போனோம் அப்படின்னா, நேர கர்ப்பகிரகத்துக்கு போகக்கூடாது, நேர போகணும், போச்சையே ஒரு சந்தோஷமா போகணும், எவ்வளவு உற்சாகமா போனோம்னு தெரியுமா அப்படின்னா, ஒரு பெரிய விசேஷம் நமக்கு நடக்க போறது, ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி நினைச்சிட்டு பெருமாள் சேவைக்கு போனோமா, அந்த பெருமாள் சேவைக்கு உற்சாகம் போறது, தேசிகன் அங்கேருந்து ஏழ்றாருன்னா பேண்ட் வாத்தியமும் மோளமும் இத்தனை குடகளும் ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு தோரணமும் இதெல்லாம் ஒரு கல்யாணம் மாதிரி இருக்கும். திருவே பாத்தமான காஞ்சிபுரத்துல தேசிகன்றதுக்கு இது போன அனந்த போன பிற்பாடு அதிர்வெட்டு முழுங்க உள்ள ஏழுது, அந்த ஏழச்சையே பார்க்கணும், வந்த உடனே நேரம் கர்ப்பகிரகத்துக்கு போக மாட்டேன், வந்த உடனே அந்த பலிபீட்டத்த விழுந்து சேவிக்கிறது, அந்த பலிபீட்டத்துக்கு மங்களாசாசனம், சாரபாலக்காலிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போனோம், சாரபாலக்கால மங்களாசாசனம், அப்புறம் அபிஷேகம் மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்தை பார்த்த உடனே ஓஹோ இப்படிப்பட்ட மண்டபம் இருக்க, இங்க பெருமாள் எழுதி அபிஷேகம் கண்டருள்ள மண்டபம் என்ன ஆச்சரியமான இதுன்னு அந்த அபிஷேகத்தை நாம மண்டபத்தை நம்ம மனசால நினைச்சுக்கணும், தியானம் பண்ணணும். என்னண்டா இப்படி திரும்பி போறோம், திரும்பி போனா புண்ணிக்கோட்டை விமானம் தெரியும், அந்த விமானத்துக்கு மங்களாசாசனம், இப்படி தாயார் சந்தைக்கு போகணும், இப்படி ஒவ்வொரு சன்னதியா மங்களாசாசனம் பண்ணிட்டு கடைசியில தான் போகணும், எப்படி பெருமாளை சேவிக்கணும்ன்றத நமக்கு அபிநயம் பண்ணி காமிக்கிறது தேசிகன் உற்சவம் இன்னைக்கு. அந்த மாதிரி தியானம் பண்றதை முகூர்த்தமே கொஞ்ச நாளை தியானம் பண்ணணும். ஏதோ ரெண்டு ஸ்லோகம் சொல்லிட்டு கண்ணை மூடின்ட்டாக்க போறோமா அப்படின்னா, இந்த கண்டலன்ஸுக்கெல்லாம் சில சமயங்கள்ல சொல்லுவா 2 மினிட்ஸுக்கு வந்து மௌனமா இருக்கணும்னு சொல்லி கண்டலன்ஸ் சொல்லுவா, அந்த 2 நிமிஷம்ன்றது இருக்க எல்லாருக்கும் 2 மணிக்காலம் ஆயிட்ட மாதிரி இருக்கும், யாரும் கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டாங்க அந்த 2 நிமிஷத்துக்குள்ள, அது ஏகமோ நாழி ஆயிட்ட மாதிரி இருக்கு, எப்படாப்பா முடிஞ்சு போச்சு நம்ம கலையலாம்னு எப்ப சொல்ல போறான்னு தான் மொத்த பேரும் பாத்துட்டு இருப்பா, அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. இது தியானம்னா எப்படி இருக்கணும்ன்றத அந்த அரங்கத்திலேயே நாடக மேடையிலேயே நடிச்சு காண்பிக்கிறாராம் சூத்திரதாரர். முகூர்த்தமிவஸ்தித்வா தியானம் அபினியா சோல்லாசம், இப்படி அந்த தியானம் பண்ண உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுறான், அது ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. நாமளே நம்ம நினைக்கிறோம் பெருமானை சேவிக்கிறோம், சேவிச்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, என்ன மாதிரி சந்தோஷம்னு கேட்டோம்னா அது வெளிப்படுத்த முடியாத ஒரு சந்தோஷம், நம்ம மனசுக்கு தான் அது தெரியும். அந்த மாதிரி 2 ஸ்லோகங்களை சொல்லி பெருமாளை ரங்கநாதனையும் ஹயக்ரீவனையும் தியானம் பண்றேன், தியானம் பண்ண உடனே அவர் மன முகத்துல ஒரு ஒரு மலர்ச்சி ஏற்படுறதுதான். அந்த மலர்ச்சியோட சொல்றாராம், சோகம் இதானியம் சுவாதீன சர்வ தத்துவ சத்தாகசிய ஸ்வதந்திர தேவதஸ்ய கிருபையா கடாட்சிதா. இப்படி இந்த 2 ஸ்லோகங்களை சொல்லி எம்பெருமான தியானம் பண்ணதுனால அந்த எம்பெருமானுடைய எம்பெருமானாலே நான் கட்டாட்சிக்கப்பட்டவனாக ஆகிறேன் என்று சொல்லுகின்றார். எப்படி பெருமாள் கட்டாட்சம் எனக்கு விழுந்துருத்து, ஆச்சாரிய கட்டாட்சம் விழுந்துருத்துன்னு அத சந்தோஷமா சொல்ற, என்ன எப்ப ஏற்பட்ட பெருமாள் இதானியும் சாதீன சர்வதத்துவ சத்தாகசிய, எல்லா தத்துவங்களும் எம்பெருமானுக்கு அதீனமாக இருந்திருக்கான், எல்லா தத்துவங்களையும் தனக்கு அதீனமாக பெற்றவராக இருந்திருக்க, அவர் சுதந்திரமான தெய்வத்தமாக இருந்திருக்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னத்துக்குதான் தேவதையாக இருந்திருப்பா, ஆனா எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அதிதேவதையாக எழுந்தருள் இருந்திருக்கிற அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கட்டாட்சம் எனக்கு இருக்கு. சுதந்திர தெய்வத்தான் மீதி பேருக்கு எல்லாம் கூட சில தத்துவங்கள்ல அவளுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கும். இப்போ ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஐஸ்வர்யம் ஹுதாசனாத்துன்னு எல்லாம் சொல்லிருக்கு, ஆரோக்கியம் ஓடும்னா சூரிய பகவான் நம்ம சேவிச்சுமானாக்க ஆரோக்கியம் கிடைச்சிடும், அதோட ஐஸ்வர்யம் ஓடும்னா அக்னி பகவான் அணுகணுமானாக்க நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும்னா, இந்த இவாளுக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுக்கற சாமர்த்தியமும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கற சாமர்த்தியமும் எப்படி வந்ததுன்னா பெருமாள் இட்ட பிச்சை, அவ்வளவுதான், இவாளுக்கா சுதந்திரமா வரல, இவ பிச்சை எடுத்து நமக்கு பிச்சை போடுறா, ஆனா பெருமாள் அப்படி இல்லை, அவர் சாட்சாத்தாவே நமக்கு கொடுக்கிறவராக இருந்திருக்கார், அவர் இன்னொரு இடத்திலிருந்து அவர் பெற்றதில்லை, அவருக்கு உண்டான சாமர்த்தியம் எல்லாம் அப்பேற்பட்ட அவர் சுதந்திரமான தேவதையாக இருந்திருக்கவர், அப்பேற்பட்ட தேவதையினுடைய கிருப்பையினாலே கட்டாட்சிதாக, இந்த தேவதையா கட்டாட்சிதாக சொல்லல, தேவசிய கிருபையா கட்டாட்சிதா அப்படின்னார். இதுக்கு பெருமாளாலே கட்டாட்சிக்கப்பட்டார்னு சொன்னோம், பெருமாளுடைய கிருபையினாலே கட்டாட்சிக்கப்பட்டார். இல்ல இதுக்கு என்ன இப்படி ஒரு அர்த்தம் அப்படின்னா, பெருமாளை காட்டிலும் நமக்கெல்லாம் பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய திருவடி இருக்க ரொம்ப முக்கியம். அந்த திருவடி தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேன சேத்து ஜதா ததா வாபி சகிருத் கிருதாஞ்சலி அளவுந்தார் சொல்ற. தொதங்கிரி முத்திஷ்ய கதாபி கேன சேத்து உன்னுடைய திருவடியை நோக்கி, கதாபி கேன சேத்து எப்பொழுதோ ஏதாவது எவராலோ ஒரு வாட்டி ஒரு அஞ்சலியை சமர்ப்பிச்சிட்டோம்னாக்க, இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமாக அஞ்சலி வைபவம்னு ஒரு ரகசியமே சுவாமி தேசிகன் சாச்சிருக்கார். அங்க சொல்லச்சு உன்னை உத்தேசிச்சுன்னு சொல்லாத உன்னுடைய திருவடியை உத்தேசிச்சுன்னு சொல்ற, தொதங்கிரி முத்திஷ்ய என்று சொல்லிருக்கார். இதுக்கு என்ன காரணம், சேஷபூதனாக இருப்பவன் இழியும் துறையாக இருக்கும் திருவடியை என்பதாக வியாக்கியாதாக்கள் சொல்லுகின்றார். எம்பெருமான் சேஷியாக இருந்துருக்கார், எல்லாருக்கும் சுவாமியாக இருந்துருக்கார். நாம் அனைவரும் எம்பெருமானுக்கு தாசபூத்தாளாக சேஷனாக இருந்துருக்கோம். அப்படி நமக்கெல்லாம் இறங்குவதற்கு உரிய துறையாக இருப்பது எதுன்னு கேட்டோம்னா, சாட்சாத் எம்பெருமானுடைய திருவடி தான். அந்த திருவடியை நோக்கி ஒரு கை கூப்பினா போருமா, தொதங்கிரி முத்திஷ்யான்னு. இந்த பெருமாள் தான் எல்லாத்தையும் கொடுக்கறேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பெருமாளை காட்டிலும் பெருமாளுடைய கிருபை தான் நமக்கு எல்லாம் கொடுக்கறதும், தயாதேவி தான் நமக்கு கொடுக்கறாளாம். அந்த தயாதேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா, ததுபசுதனா தத்யஸ்வா மகா பிரளயே பிவா விதரதினிஜம் பாதாம் போஜம் விருஷாச்சல சேகரஹா அப்படின்னு ததுபசுதனாத்து அந்த தயாதேவி நம்ம கணக்கு அணுகிட்டோமானாக்கா, திருவேங்கடமுடியான் அத்தியஸ்வோவா இன்னைக்கோ நாளைக்கோ மகாப்பிரளயமோ எந்த சமயத்திலயோ எப்பயோ ஒரு வாட்டி நமக்கு அந்த திருவேங்கடமுடியான் தன்னுடைய திருப்படியே கொடுக்காத விடமாட்டார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தயாதேவியினுடைய கட்டாட்சம் இருந்துருத்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே வந்துடும். இப்படி சர்வேஸ்வரனுடைய தயையாக இருந்துருக்குற தயினாலே கட்டாட்சிதாக நான் கட்டாட்சிக்கப்பட்டவனாக நான் இருந்துருக்கேன். இப்ப எனக்கு தேவையானது என்னது, வேற ஒன்னும் கிடையாது. இங்க இருக்கிற ஆடியன்ஸா இருந்திருக்கிற மகாத்மாக்கள் எல்லாம் இருக்காளே, அவ எல்லாருக்கும் சந்தோஷம் வரும்படியாக ஒரு நாடகத்தை நான் நடிச்சாகணும். அந்த நாடகத்துல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் அவளுக்கு ரசத்தை உண்டு பண்ணணும், அதுக்கு உண்டான ஞானம் வேணும், அதுக்கு உண்டான சக்தி வேணும். இந்த சக்தி எல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாதேவினாலே நான் கட்டாட்சிக்கப்பட்டவனாக நான் ஆயிட்டேன் என்று சந்தோஷமாக சொல்ற. சோகம் இதானீம் ஸ்வாதீன சர்வதத்வ சத்ராகஸ்ய ஸ்வதந்திர தைவதஸ்ய கிருபயா கடாட்சிதா ஸ்ருதி கிரீட விஹார ஜுஷாதியா சுரபிதாமிக நாடக பத்ததீம் முஹுரவேட்ச விவேகமுபக்னயன் மதம் அபச்சிமயாமி விபச்சிதாம். நான் என்ன பண்ணுறேன், நான் முக்கியமாக விபச்சிதாம் மதம் அபச்சிமயாமி அப்படின்னார். விபச்சிதாம் மதம் மகான்களுடைய ஞானிகளுடைய கொள்கை. இங்க மதம் மதம்னு சொல்லச்சு கொள்கைன்னு சொல்றதுதான் மதம்னு சொல்றது. இது எத்தனையோ மதங்கள்லாம் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த மதங்கள்லாம் சொல்லச்சு, இது சைவ மதம், வைஷ்ணவ மதம், சங்கர மதம், சாஸ்கர மதம், யாதவ பிரகாச மதம், ஜெயின மதம், என்ன சொல்றோம் மதம் மதம்னு சொல்றதெல்லாம் அந்த கொள்கையை குறித்து. விஷ்ணுவே பரதத்துவம்னு சொல்ற அந்த பெரிய பிராட்டியாரோடு கூடி இருந்துருக்கிற பெருமாள் தான் பரதத்துவம்னு சொல்ற மதம் இருந்துருக்கு. இது வைஷ்ணவ மதமாக இருந்துருக்கு. விசிஷ்டாத்வைத மதம்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கோம். பெருமாள் எம்பெருமான் ஆத்மாவாகவும் அந்த பெருமாளுக்கு இந்த லோகம் மொத்தமும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் சரீரமாக இருக்கின்றதுன்னு சொல்லக்கூடிய மதம் இருந்துருக்கு. இது விசிஷ்டாத்வைத மதம்னு சொல்லப்படுகிறது. இப்படி மதம் என்று சொன்னால் இது கொள்கையை சொல்லக்கூடியது. இப்படிப்பட்ட விபஷ்டிதாம் மதம் அபஷ்டிமயாமி, விபஷ்டிதாம் மதம் மகான்களை விவிதம் பசித்து, இது எல்லாம் விபஷ்டித்து விபஷ்டித்துனாக்க நன்கு அறிந்தவர்கள்னு அர்த்தம். நன்கு அறிந்தவர்கள்னா இதுல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் அலசி பார்த்து நன்னா இதுதான் தீர்மானம் பண்ணவர்களாக இருந்திருக்காள அவளை சொல்றது. அபஷ்டிமயாமி அப்படின்னு சொன்னவான தபஸ்யமம் அப்படின்னா முக்கியம், எல்லாத்த காட்டிலும் பிரதமமாக நான் பண்ணுகிறேன்னு சொல்லி சொன்னார். எப்படி பண்ண போறப்பா என்ன, முகுர வீட்ச விவேகமுபக்னயன்னு விவேகமுபக்னயன்னு விவேகன், அந்த விவேகனை உபப்பிடிப்பாக கொண்டு என்று சொல்ற. இது விவேகனை பிடிப்பாக கொண்டுனா விவேகம் என்கிற ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை கதாநாயகனாக ஆக்கி அப்படின்னு அர்த்தம். விவேகம் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விவேகம், அத உபக்னயன்னு. ஏன்னா நாம பண்ணச்சே எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ராஜாவை ஆசிரியச்சு தானே நாம பண்ண முடியும். அந்த விவேகம்ன்ற ஒரு பாத்திரமே இங்க கதாநாயகனாக ராஜாவாக பாத்திரமாக ஆக்கி அத ராஜாவை அவலம்பிச்சுண்டு நான் பண்ணுவேன் என்று சொல்றார். மதம் விபச்சிதாம் மதம் அபஸ்டிமயாமி, அத முதன்மையாக நான் ஆக்குவேன் என்று சொல்றார். ஸ்ருதி கிரீட விஹார ஜுஷாதியாம் சுரபிதா மிக நாடக பத்ததி, நாடக பத்ததி எனக்குன்னு ஒரு தனி ஒரு பாதை இருந்திருக்கு நாடகத்துல. இந்த தனியாக இருக்கக்கூடிய நாடக பாதை இது நடிக்கிறதுக்கு இருக்கச்சே ஒவ்வொன்னு அவளுடைய ஒரு யுனிக்னஸ், அந்த யுனிக்னஸ் இந்த இடத்துல சொல்றார். என்னுடைய என்னுடைய நாடக பத்தி எப்படி இருக்கும் தெரியுமா கேட்ட, என்னுடைய நாடக பத்தி ஸ்ருதி கிரீட விஹாரஜுஷாதியா சுரபிதாம், ஸ்ருதினா வேதம், வேதத்துக்கு கிரீட்டமாக இருக்கு ஸ்ருதி சிரதி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே என்று சொல்லுகிறார் எம்பெருமானார் திருவேங்கடமுடையான. ஸ்ருதி சிரசு உபனிஷத்து, அந்த உபனிஷத்து தலை ஸ்ருதி வேதம், வேதத்துக்கு சிரசாக இருந்திருக்கிறது உபனிஷத்து, அந்த உபனிஷத்துக்கு மேல ஒரு கிரீட்டம் வேணும்னா பிரம்மசூத்திரத்தை சொல்லி சொல்லலாம். இப்படி உபனிஷத்து இல்ல கிரீட்டமே சொல்றது, வேத சிரசுக்கு கிரீட்டமாக இருந்திருக்கிறது பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திர சூத்திரத்துக்கு ஸ்ருதி கிரீட விஹாரஜுஷாதியாம், அந்த அதுல விளையாடுறதான், அந்த விளையாடுற புத்தி அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரம்மசூத்திரத்துக்கு எத்தனையோ வியாக்கியானங்கள்லாம் இருந்திருக்கு, அந்த வியாக்கியானங்கள்லாம் சேவிச்சு அதனால மனம் பெறுகிறது, அப்பேற்பட்ட புத்தினாலே சுரபிதா மிக நாடக பத்ததி, நாம் பண்ற இப்ப நாடகத்தினுடைய ஒரு பத்ததி வழிமுறை இருந்திருக்க இது மனம் பெற்றதாக ஆகிறது, அப்பேற்பட்டது. நான் ஒண்ணு சாதாரணமாக என்னுடைய நாடக பத்ததின்றது சாமான்யம் இல்ல, இது எவ்வளவோ வேதாந்தார்த்தங்கள்லாம் அலசி அலசி அதனால ஏற்பட்ட ஒரு ஞானத்தினால மனம் தெரிவிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு நாடக பத்ததி. இந்த நாடக பத்ததியினால இத வந்து இந்த நாடக பத்ததியை கொண்டு இங்கு இதனால என்ன பண்ணுவோம், பத்ததிய விவேகம் உபக்னயன்னு அந்த விவேகன கணக்கு நாம் அவனை பிடிப்பாக கொண்டு ஞானிகளுக்கெல்லாம் முன் அதாவது பிராதான்யத்தை கொடுப்பன் நானே, ஞானிகளுடைய கொள்கை. யாரு ஞானிகளுடைய கொள்கைன்னா இது எம்பெருமானாருடைய மதம், இவர காட்டிலும் ஞாத்தா யாரும் கிடையாது. இந்த விசிஷ்டாத்வைத மதத்தினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பன் நானே என்று சொல்ற. இதனால இது எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாருனாக்க மீதி மீதி மத இந்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறேன்னா மீதி மதத்தெல்லாம் பின்னாடி தள்ளுறேன்னு அர்த்தம் அவ்வளவுதானே. இதுக்கு வந்து இது சகுண பிரம்மமாக சகுண பிரம்மத்தை சொல்றது நம்மளுடைய மதம், இந்த சகுண பிரம்மத்தை சொல்றதுக்கு பிராதான்யம் கொடுக்கறேன்னா நிர்குண பிரம்மத்துக்கெல்லாம் இழப்போம், அதெல்லாம் நிர்குண பிரம்மத்துக்கு ஒண்ணும் குணமே இல்லைன்னு எல்லாம் சொல்றாள், அந்த மதத்தெல்லாம் நான் கீழே தள்ளிடுவேன்னு அர்த்தம். ஆகையால மீதி எல்லாம் இந்த மதம் தவிர மீதி எல்லா மதமே மதங்கள் எல்லாம் முயல் கும்பு மாதிரி தான் என்று சொல்லுகிறார். ஸ்ருதி கிரீட விஹாரஜுஷாதியா சுரபிதா மிக நாடக பத்ததி மூரவேட்ச விவேகமுபக்னயன்னு மதமபஸ்டிமயாமி விபஸ்டிதாம். இது எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக ஏற்பட்ட நாடகம் என்பதை வியக்தமாக சொல்லுகின்றார் இந்த ஸ்லோகத்தினால. இது எம்பெருமானாருக்கு மின்ன இந்த சித்தாந்தம் இல்லையா கேட்டா, எம்பெருமானாருக்கு முன்னையும் தான் இந்த சித்தாந்தம் இருந்தது, இதுல ஒன்றும் குறவில்லை. இருந்தாலும் கூட எம்பெருமானால மீதி, அதாவது இந்த சித்தாந்தத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பெல்லாம் போக்கி அந்த சித்தாந்தம் நிலைநாட்டப்பட்டது. ஆகையால எம்பெருமானாருடைய சித்தாந்தம் என்று சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட அந்த சித்தாந்தத்தை எல்லா அறிவாளிகளும் மகான்களும் போற்றுகின்றார்கள். அந்த மகான்களுடைய ஒரு மதத்தை நாம் வந்து முதன்மைப்படுத்தி இந்த நாடக பத்தியை அமைத்து விவேகனுடைய துணை கொண்டு, மகாராஜாவினுடைய துணை கொண்டு எல்லோருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காக இதை செய்ய போறேன். இது எப்படி இது என்னால செய்ய முடியும்னாக்க, அந்த சாட்சாத் ஹயக்ரீவனுடைய அனுகிரகமும் ரங்கநாதனுடைய அனுகிரகமும் இருக்கிறதுனால. அந்த ரங்கநாதனுடைய ஹயக்ரீவனுடைய தயா கதாட்சம் என் மேல விழுந்துட்டு நான் நினைப்பேன். எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனோம்னாக்க, ஒரு சபைக்கு போனோம்னாக்க, ஒரு கான்பிடன்ஸ் வரும். நாம எப்படி சொல்ல போறோம் எப்படி சொல்ல போறோம்னு பயந்துட்டே போனோம்னாக்க சொல்ல முடியாதேதான் போயிடும். ஆனா நாமளும் சொல்லலான்ற ஒரு புத்தியோட கணக்கு போனோம்னா, கான்பிடன்ஸோட போனோம்னாக்க கட்டாயம் சொல்ல முடியும். ஆனா எனக்கு அடியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒவ்வொரு உபன்யாசத்துக்கும் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது போறல போறலன்றதுதான் என்னுடைய எண்ணம். இந்த சதஸுக்கு போனா நான் கொஞ்சம் தானே பாத்திருக்கேன், இப்படி கேட்டா என்ன பண்றது அப்படி கேட்ட பண்றதுன்னு பயந்துட்டுதான் நான் போறேன் நான். ஆனா சில சமயங்கள்ல நமக்கே ஒரு திருப்தி ஏற்படும் சொல்லி முடிச்ச பிற்பாடு, சில சமயங்கள்ல கொஞ்சம் அதிருப்தியும் ஏற்படும், ரெண்டும் இருக்கும். திருப்தி ஏற்பட்டதுன்னாக்கா அன்னைய தினத்துல ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஏற்பட்டதுன்ற ஒரு எண்ணம். அதிருப்தி ஏற்பட்டதுன்னா நம்மளுடைய பிரயத்னம் போறலன்ற ஒரு எண்ணம். இதுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா சுவாமி தேசிகன் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் பண்ற காரியம் எல்லாத்துலயும் கான்பிடன்ஸோட பண்ற. எல்லாரும் தேசிகன் ஆயிட முடியுமான்னா, தேசிகன் தேசிகனா தான் முடியும். அவர் தான் சுவாமியா இருக்க முடியும், நாம எல்லாம் சிஷியாலதான் இருக்க முடியும். அவர் மாதிரி கான்பிடன்ஸ் எல்லாம் நமக்கு வராது. நமக்குன்னு சொல்றது காட்டலாம், அடியனுக்கு வரல, அவனதான் சொல்ல முடியும். ஸ்ருதி கிரீட விஹார ஜுஷாதியா சுரபிதா மிக நாடக பத்தி முகுரவேட்சிய விவேகமுபக்ன மதம பச்சிமஜாமி விபச்சிதாம். அப்படி இது வரைக்கும் ஸ்டேஜ்ல வெளியில இருந்து சூத்திரதார சொல்லிருக்க. இந்த சூத்திரதார சொன்ன பிற்பாடு அந்த அந்த திரை போட்டிருக்கு. அந்த திரைக்கு பார்த்து நேபத்தியாபிமுகம் அவலோக்கிய ஆத்ரியதாம் தாவதேய மாரியா ரங்கபூமி என்று சொல்றார். இந்த தரைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற இடம், இந்த பாத்திரங்கள்லாம் கதாபாத்திரங்கள்லாம் வேஷம் எல்லாம் போட்டுக்கிற இடம் இருக்கு, அதுக்கு நேபத்தியம்னு பேரு. அந்த நேபத்திய அந்த உள்ளுக்குள்ள இந்த நட்டி இருந்துருக்க. அந்த நட்டிய பார்த்து சொல்ற சூத்திரதாரர் சொல்லிருக்க, அவளை ரொம்ப கௌரவத்தோட கூப்பிடுற. அந்த உள்ள இருக்கவளை பார்த்து கூப்பிடுற, ஆத்ரியதாம் தாவதேயம் ஆரியா ரங்கபூமி. இப்ப நாம சொல்றோம் ஸ்டேஜுக்கு வரச்சே, இந்த ஸ்டேஜ் இந்த தேர்ல உட்காந்து அலங்காரம் பண்ணட்டும் என்று கூப்பிடுறோம். ஒரு சீஃப் கெஸ்ட் இருக்காருன்னா, அந்த சீஃப் கெஸ்ட கூப்பிடுச்சு ஸ்டேஜ்ல இருந்து அவெல்லாம் என்ன கீழேதான் உட்காந்துருப்பா. ஸ்டேஜுக்கு வந்து இந்த ஸ்டேஜ அலங்காரம் பண்ணணும், இந்த நாடக மேடையை அலங்காரம் பண்ணணும், மேடையை அலங்கரிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற இதெல்லாம் தொகுத்து வழங்குறவா சொல்ற வழக்கம். இப்ப இவர் என்ன சொல்ற, சூத்திரதாரர் அவருக்கு மனைவி ஸ்தானத்துல இருந்திருக்கிறவள் நடி, அவள் உள்ள இருக்கிறவள ரொம்ப கௌரவத்தோட கூப்பிடுற, இந்த அரங்கத்துக்கு நீ வந்து வரணும் என்று சொல்ற. ஆத்ரியதாம் தாவதி இயம் ஆரியா ரங்கபூமி என்று சொல்ற. இயம் ரங்கபூமியும் இந்த ரங்கஸ்தலமாக ஸ்டேஜ் ஆனது உனக்கு ரொம்பவும் தங்களால் ரொம்ப ஆரியன்னு சொல்ற. ஆரியன்னா ஒரு பூஜா வாசகமான சப்தம். இத சொல்லி தங்களால் பிரியமாக கொள்ளப்பட வேண்டும், நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப பிரியமாக இந்த ரங்கபூமிக்கு வரணும் என்று அலங்கரிக்கணும்னு அவன் மனைவிய பார்த்து சொல்ற. என்ன இது, மனைவியதான் நம்ம வா போன்னெல்லாம் கூப்பிடலாம், ஆனா இவர் போய் மனைவிக்கு அவ்வளவு கௌரவமா சொன்ன. சில பேர்லாம் பார்ப்பா, அம்மா அப்பாவெல்லாம் நீ வான்னு வா, அது இதுன்னு வா, எல்லாரும் சொல்லுவா. யாரா சொன்னா அப்படின்னா, அவங்க சொன்னாங்க அப்படின்னு. அவங்கன்னா யாருன்னா வீட்டுல இருக்கவங்க தான் அப்படி. மனைவிக்கு அவ்வளவு கௌரவமா, இங்க அவ்வளவு கௌரவம் கொடுக்கறான். சரி, அது கௌரவம் கொடுத்தாதான் நல்லது, இல்லன்னா இவா பாடு என்ன ஆகுமோ தெரியாது. அதில் இவர் நாடகம் நாடுற சூத்திரதாரராச்சே, இவருக்கு தெரியாதுதா? ரொம்ப கௌரவத்தோட அவளை கூப்பிடறான். ஆத்ரிதான் தாவதி ஏ மாரியா ரங்கபூமி, இங்க உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குறதா, ஆரிய ஏஷாஸ்மி ஆஜ்ஞாபியதாம் பிரிய பிரேஷண ஏஷ பரிஜனா. என்ன இங்க சாதாரணமா அவ சொல்ற வார்த்தை, அதாவது நல்ல உத்கிருஷ்டமான பாத்திரங்களா இருக்கிறவாள்லாம் சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசுவா. பெண்கள் சேட்டிகள் அப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம், இந்த நாடக கதாபாத்திரங்கள்லாம் இவ ஒரு கொச்சையான பாஷை பிராகிருதத்துல பேசுறதுன்னு வழக்கம். அதே மாதிரி பிராகிருதத்துல இங்க சொல்லிருக்கார் ஐய ஏசம்ஹி அப்படின்னு, அதுக்கு ஆரிய ஏஷாஸ்மி அப்படின்னு அர்த்தம். இவா சொல்ற பாஷையே சொல்றார், அப்படியே சொல்லிருக்க, பிராகிருதத்தை கொண்டு வந்திருக்க சுவாமி தேசிகன். அது பிராகிருதத்திலையும் சம்ஸ்கிருதத்திலையும் எல்லாத்திலயுமே ஒரு பெரிய பாண்டித்து. அவர் சர்வதந்திர சுதந்திரராச்ச, அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நாமெல்லாம் எங்க. ஆனா இது எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லி அத சொல்றதுக்கு நாம எங்கன்னு சொல்லி அகல்வதை காட்டிலும் இடக்கை வலை, அதாவது பெருமாளுடைய பரத்துவத்தை கண்டு அகல்வதை காட்டிலும் இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சியர்களே மேல் என்று அப்புள்ளார் பணிப்பார் என்று சுவாமி தேசிகன் ரகசிய திரைதாரத்துல சாதித்துள்ளார். இவாளுடைய மேன்மையை சொல்லுவதற்கு பெருமாளுடைய மேன்மை எங்க நாம எங்கன்னு சொல்லி நீ ஓரம் ஒதுங்கி போவான்டா, இப்படி தெரிஞ்சு அது ஒதுங்கி போறவாளை காட்டலும் இவாள்லாம் பெரியசா தெரிஞ்சவாளா இருக்கான்னு நினைச்சிருந்த காலம், இவாளை காட்டலும் இடக்கை வலைக்கே தெரியாத ஆட்சியர்கள்லாம் கண்ணனை தங்கள்ல ஒத்தனா நினைச்சிட்டு எப்படி அனுபவிச்சாலோ அவள்லாமே மேல் நம்மளை காட்டிலும் ஆட்சியர்களே மேல், உனக்கு ஒன்னும் தெரியாதவன் எல்லாம் தெரிஞ்சவன் நீ சொல்லிக்கிறிய, இதை காட்டிலும் ஒன்னும் தெரியாதவாளே மேல் என்று சொல்ற. ஆனா நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் நமக்கு உபதேசம் பண்ற பரிவதில் ஈசனை பாடி என்று சொல்ற அந்த எம்பெருமான நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன நீ ஒன்னும் விசாரப்படாத, நம்மளிடத்துல இருக்கிற திரவியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமான திரவியங்களா இருந்துருக்க, இதை கொண்டு எப்படி எம்பெருமான நம்ம ஸ்தோத்திரம் பண்றது, எம்பெருமான எப்படி பூஜிக்கிறதுன்னு எல்லாம் விசாரப்படாத. நீ எதை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்கிறவர் தான், பத்திரம் புஷ்பம் பலந்தோயும் யோமே பக்தியா பிரயச்சதுன்னு. அதே மாதிரி நமக்கு அதிகாரம் இருக்கான்னு நீ விசாரப்படாத, உனக்கு மதுவார் தன்னந்துடாயான் அப்படின்னு அடுத்த பாசனத்தினால சொல்ற. அந்த எம்பெருமான பூஜிக்கிறதுக்கு நான் அதிகாரி இல்லைன்னு அதாவது ரெண்டு எதிர்மறையில சொல்றோம், எம்பெருமானை பூஜிப்பதற்கு நான் அதிகாரி இல்லை என்பது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துருத்துனாக்கா அதுதான் உனக்கு குவாலிபிகேஷன். அதாவது எம்பெருமானை பூஜிக்க தகுந்தவன் என்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதுதான் பூஜிக்க தகுந்த குவாலிபிகேஷன் என்று சொல்லலாம். அத சொல்லாமல் எம்பெருமானை பூஜிப்பதற்கு தகுந்தவன் அல்லன் அல்லன், நான் பூஜிப்பதற்கு யோக்கியன் இல்லாதவன் இல்லை என்ன பூஜிக்க தகுந்தவன் அர்த்தம். இப்படி நினைக்கிறது இருக்க இதுதான் எம்பெருமான பூஜிப்பதற்கு குவாலிபிகேஷன் சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துலயும் வரச்சே இவர் என்ன சொல்றன்னு கேட்டவனா, இந்த பெருமாளை பூஜனை பண்றதுக்கு ஆரிய ஏஷாஸ்மி அஜ்ஞாபியதாம் பிரிய பிரேஷண ஏவ பரிஜனஹா அப்படின்னா உள்ள இருக்கிறவ சொல்ற, அந்த நட்டி சொல்ற, நாம நட்டியாக இருந்திருக்கவ கட்டளையிடப்பட வேண்டியவள்னு சொல்றத காட்டிலும், அதாவது கட்டளையிடப்படவள்ன்றத அந்த சொரூபத்தை அவ சொல்லிக்கணும், இவன் சொல்லச்சே அது சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவ சொல்றான் இந்த இடத்துல, நான் தோ இருந்துட்டு இருக்கேன், ஏஷாஸ்மி தோ வந்துட்டேன், ஆஜ்ஞாபியதாம் பிரிய பிரேஷண ஏஷ பரிஜனஹா, நான் உன்னுடைய பரிஜனன், பரிஜனம் பரிஜனம் பரிஜனையாக நான் இருந்துட்டு இருக்கேன், உன்னுடைய ஏவலுக்கு உன்னை சேர்ந்தவளாக உன்னுடைய ஏவலுக்கு உட்பட்டவளாக இருந்துருக்க, ஏவல் நீ சொல்லணும் என்ன செய்யணும்ன்றத நீ கட்டளை இடணும் என்று சொல்லிண்டே வரலாம். அப்ப சூத்திரதார சொல்ற, ஆர்யே அபிநாம சத்தோபசன்ன சாமாஜிக சமாதிஷ்ட நாடக சாதன சமுச்சித பூமிகா பரிகிரகே சன்னஹியந்தி குசலாக குசீலவாக. உள்ள இவர் வெள்ள இருக்க சூத்திரதாரம் வெளில இருக்கார், உள்ள இருக்கிற உள்ளேந்து வரவும் இவதான். அப்ப உள்ள இருக்கிறவா கதாபாத்திரமா இருந்திருக்கிறவள்லாம் உள்ள இருந்துருக்கா, நடிக்க போறவள்லாம் உள்ள இருந்துருக்கா, அவள்லாம் ரெடி ஆயிட்டாளான்னு கேக்குற. என்ன பண்ற அவள்னா குசீலவாக அப்படின்னாக்க நடிக்கிறவாள்னு அர்த்தம். அவள்லாம் எல்லாம் ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு கேக்குற. என்னத்துக்கோசரம் சொல்றான்னா, இப்ப நாம ஒரு ஆச்சரியமான ஒரு நாடகத்தை நாம நடிக்க போறோம். சத்வோபசன்ன சாமாஜிக சமாதிஷ்ட நாடக சாதன சமுச்சித பூமிகா பரிகிரகே. நாம இந்த நாடக சங்கல்ப சூரியோதயம்ன்ற நாடகத்தை இங்க நடிச்சு காண்பிக்க போறோம். இப்படி நடிக்கணும்னு நம்மளுக்கு ஆஜ்ஞையிட்டவாள் யாருன்னா சத்துக்கள்லாம். இந்த சத்துக்கள்லாம் தான் இங்க ஆடியன்ஸா இருந்துட்டு இருக்கா. இந்த சபையோர்களாலே உத்தரவிடப்பட்டவனாக இருந்திருக்கிற இந்த நாடகத்தை, இதுக்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் இருக்கு, அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டுக்கணும். விவேகனா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம், அசூயனா இருந்தா அதுக்கு மகாமோகனா அதுக்கு தகுந்த மாதிரி வேஷம், இப்படி ஒவ்வொரு வில்லனுக்கு தகுந்த மாதிரி வேஷம், கதாநாயகனுக்கு தகுந்த மாதிரி வேஷம் எல்லாம் இருக்கு. இப்படி நாடக சாதன சமுச்சித பூமிகா பரிகிரகே, அந்த நாடக சாதன அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற வேஷங்கள்லாம் போட்டு எல்லாம் ரெடியா இருந்திருக்காளா, சன்னக்கியந்தி குசலாக இங்க இருக்கிற நாடக பாத்திரங்கள் அதாவது பாத்திரமாக நடிக்கிற போறவாள்லாம் சாதாரண மனுஷாள் இல்ல, அவள்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காராள், அவள்லாம் எல்லாம் வேஷம்லாம் போட்டு சித்தமா இருந்திருக்காளா என்று கேக்குறாராம். சன்னக்கியந்தி குசலாக குசீலவாக சூத்திரதார் கேக்குற. சூத்திரதார் கேட்ட உடனே நட்டி பதில் சொல்றா, அதுக்கு கரச்சரண திருஷ்டிகல்பாக கல்வேதே ஆர்கியஸ்ய டைரக்டர், இவர் சூத்திரதார டைரக்டர், டைரக்டருடைய எண்ணம் என்ன இருக்குமோ அது பிரகாரம் தான் நாடக பாத்திரத்தில் நடிக்கிறவாள்லாம் இருக்க போறா. ஆகையால அவள் சொல்ற கரச்சரண திருஷ்டிகல்பாக கல்வேதே ஏதே குசீலவாக, நீ கீழே சொன்ன குசீலவான்னு சொல்லக்கூடிய நாடகம் ஆடுகிறவர்கள்லாம் உமக்கு கை கால் மாதிரி தானே. என்ன உமக்கு கை கால் மாதிரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனசு இட்ட கட்டளைய கை கால்லாம் செய்யும். கை தானா தூக்கும்னா தூக்க தானா தூக்கணும்னா அது தூக்க முடியாது, மனசு சொல்லணும். மனசு சொன்ன பிற்பாடுதான் கை தூக்கும். இது எல்லாமே சயின்டிபிக்கா கூட சொல்ற, இது மாதிரி கட்டளை வருது, இந்த கட்டளை ரிசீவ் பண்ணாதான் அந்த ஆக்ஷனே வரும். அதே மாதிரிதான் டைரக்டரா சூத்திரதாரரா இருக்கிறவ இப்படி இப்படி நடிக்கணும்னு சொன்னாள்னாக்க அந்த மாதிரிதான் இவா நடிக்கிறவாளா இருப்பா. இவா சுதந்திரமா எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அகையில உமக்கு கரச்சரணாள் மாதிரி கை கால் மாதிரி இருக்கிறவாள் தானே இவா, உம்ம மனசு எப்படியுமோ அந்த மனசு பிரகாரம் அவள்லாம் சித்தமா இருப்பா. கிண்ணத்தவ சிந்ததே துவரந்தே, கிண்ணத்தவ சிந்தித்தே துவரந்தே அப்படின்னா, இது உமக்கு தெரியாதன்னு இதுக்கு போய் தாங்கள் அதாவது நீர்கணக்கு சீக்கிரமா பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாக்க அவன் உமக்கு மேல வேகமா தான் இருப்பான். என்ன உம்முடைய அபிப்பிராயத்தை அவ பரிபூர்ணமா தெரிஞ்சின்றவாளா இருக்கிறபடினால, ஏதத் புனகா பரிபிரக்ஷாமி பின்னாமகம் கீதிருசம் ரூபகம் அபிநேத்தும் ஆரப்தம் இது. எனக்கு ஒண்ணு தெரியல, அத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேக்குற. அந்த நட்டி கேக்குற சூத்திரதாரரை பார்த்து, என்ன போனோம் அப்படின்னா, இது ஒரு நாடகம்னு சொல்றாரு இல்லையோ, இவள்லாம் நாட்டிகள்லாம் ரெடியா இருக்காளான்னு கேக்குற. அப்போ இந்த நாடகத்துக்கு என்ன பேரு, இந்த நாடகத்துல என்ன விசேஷம், இது என்னன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா, தெரிஞ்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேக்குறாளாம். என்னாமகம் கீதிருசம் ரூபகம் அபிநயத்தும் ஆரம்பம், எப்படிப்பட்டதான நாடகம் நடிக்க தொடங்கப்பட்டுள்ளதுன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாளாம். அதுக்கு சூத்திரதாரம் சொல்ற, ஆரியே கின்ன ஜானாசி சங்கல்ப சூரியோதயாக்கியம் நாயகீகிருத விவேகம் நவீனம் நாடகம், இது தெரியாதா அவனுக்கு கேக்குற. நான் இவ்வளவு நாய் சொல்லிட்டு இருக்கேன், இது தெரியாதா அவனுக்கு அப்படின்னா, இல்ல என்ன சமாச்சாரம், இதுக்கு பேரு சங்கல்ப சூரியோதயம்னு பேரு. இந்த சங்கல்ப சூரியோதயத்துல சரி, சங்கல்ப சூரியோதயம்னா நாடகத்துக்கு பேர் சொல்லிட்டு பேர் சொன்னாக்கா அதுல முக்கியமான கதாபாத்திரம் யாரு, யார் கதாநாயகன் யாரு அப்படின்னா, நாயகீகிருத விவேகம் இந்த விவேகனை நாயகனாக பெற்றிருக்கிற நாடகம். சரி, இது எதனை ஏற்கனவே இருந்த நாடகத்தினுடைய தழுவலா என்று கேட்ட நவீனம் நாடகம். இது எதை பார்த்தும் காப்பி அடிக்காத புதுசா. இதெல்லாம் சுவாமியினுடைய வார்த்தை, ஒரு கான்பிடன்ஸ், ஒரு தைரியமா சொல்ற வார்த்தை. இது அவருக்காக தான், அவருக்கே ஏற்படும். அப்ப சொல்ற பாவம் விந்தந்தி பரமத்ர பரவரஜ்ஞாஹ பிரஜாகனாஹ பிரகுண நூதன சம்விதானம் யஸ்மின் குணாஹ தனுபிருதஹ சதசத் பிரகாராஹ பராத்ரி பாத்ரி பவந்தி அனுகுணைஹி அதிதேவதைஸ்வைஹி. இது ஒரு புது விதமான நாடகம்னு சொல்றது. இது எந்த விதத்துல புதுசு? இதுதான் ஒரு விசேஷம். இதெல்லாம் எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு புது விதமா இருக்குன்னு சொன்னோம்னா, இது எந்த விதத்துல புதுசுன்னு சொல்லு அப்படின்னா, நாடக பாத்திரங்களே புதுசு, அதான் சொல்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. யஸ்மின் குணாஸ்தனுபிருதா சதசத் பிரகாராஹ பாத்ரி பவந்தி. சதசத் பிரகாராஹ அனுபிருதா குணா பாத்ரி பவந்தி. யஸ்மின் எந்த ஒரு நாடகத்திலே தனுபிருதா சரீரத்தை தாங்கின்ற இருக்கிற ஜீவனுடைய குணங்கள் பாத்திரமாக ஆகின்றன என்று சொல்லுகின்ற. இது சத்து சத்குணங்கள் அசத்குணங்கள், சத்தா இருக்கக்கூடிய குணங்கள் விவேகம் சுமதி இப்படி எல்லாம் ஒரு பாத்திரம். இதெல்லாம் வந்து சத்தாக இருக்கக்கூடிய குணங்கள். காமஹா தம்பா குரோதா இதெல்லாம் வந்து அசத்தாக இருக்கக்கூடிய குணங்கள். நம்மளோட ஜீவனிடத்துல ரெண்டு குணங்களும் இருக்கு. இது நாம ஏற்கனவே சொல்லிருக்கேன். இந்த குணங்கள்ல சொல்லச்சு ஆத்ம குணங்கள்னு வேற, சேத்தனத்துல சேத்தனங்கள்ல இருக்கக்கூடிய குணங்கள். இந்த குணங்கள்லாம் இப்ப ரசம் கந்தம் எல்லாம் சொன்னோம்னா, கந்தம்ன்றது பிருத்திவியிலதான் இருந்துட்டு இருக்கும், வாசனைன்றது ரசம்ன்றது ஜலத்துலதான் இருந்துட்டு இருக்கும். அச்சேதனத்துல இருக்கிற குணங்களை சொல்ல, சேத்தனத்துல இருக்கிற குணங்கள்லாம் தான் இந்த நாடகத்துல பாத்திரங்களாக அமைந்துள்ளன என்று சொன்னார். இந்த குணங்களுக்கு உருவம் கிடையாது, குணங்கள்லாம் சார்ந்து இருக்கும். வெண்மைன்னு ஒரு குணம் சொன்னமானாக்க, அந்த வெண்மைன்றதுக்கு தனியா நீ நம்மளால வந்து இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. எதுலையானா ஒரு வஸ்துவில்தான் பாக்கணும். ஒரு பேப்பர் வெள்ளையா இருக்கா, இல்ல ஒரு மொத்த வெண்மையா இருக்கா, ஒரு போர்வை வெள்ளையா இருக்கா, துணி வெள்ளையா இருக்கான்றத கொண்டுதான் அந்த குணங்களை பார்க்க முடியுமே தவிர, நேர வெள்ளைன்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கச்சே இந்த குணங்களை போய், அதுவும் ஆத்ம குணங்களை போய் பாத்திரமங்களாக சொல்லிருக்குன்னாக்கா, அதுக்கு எப்படிப்பட்ட உருவம் வரும் என்று பார்க்கணும். ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இதெல்லாம் பண்ணணுமே எப்படிப்பட்ட உருவங்கள் வருதுன்னா, அதிதெய்வத்தை ஸ்வைஹி, அந்தந்த குணங்களுக்கு ஒரு அதிதேவதையாக ஒரு தேவதை உண்டு. அந்த தேவதையினுடைய உருவம் தான் அந்த குணங்களுக்கு உருவமாக ஆகும். அப்படிப்பட்ட உருவங்களோடு கூட இருக்கக்கூடியது. பாவம் விதந்தி பரமத்ர பரவரஜ்ஞாஹ பிரஜாதனாஹ பிரகுண நூதன நூதன சம்விதானம். இது என்னன்னா, இந்த அபிநயத்தை இப்படிப்பட்ட ஒரு குணங்களையே பாத்திரமாக உடைய ஒரு நாடகத்தை ஒருத்தர் நடிச்சு பார்த்தா நடிச்சாள்னாக்க, இது யாருக்கெல்லாம் இது ரசிக்கும் அப்படின்றத பாக்கணும். இது யாருக்கெல்லாம் ரசிக்கும் அப்படின்னா, பிரஜாதனா அந்த அறிவையே தனமாக உடையவர்கள், அந்த அறிவையே தனமாக உடையவர்கள் பராவரஜாக. எந்த ஜானம் அப்படின்னா, இது பரதத்துவம் இது அவரதத்துவம் என்று பாகுபடித்து அறியக்கூடிய ஒரு ஒரு ஜானம். அந்த ஜானத்தையே தனமாக உடையவர்கள் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம். மீதி எல்லா தேவதைகளும் அவர தத்துவம், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தத்துவங்கள் தான் என்கிற ஒரு பரிசுத்தமான ஞானத்தை உடையவர்கள். பிரஜாதனாஹ பரமத்ர பாவம் விதந்தி. அத்ர பாவம் விதந்தி, இது இதெல்லாம் தெரிஞ்சவா இதுல இருக்கிற கருத்தையோ அபிநயத்தையோ நன்னா ரசிப்பா. நம்ம கூட சில நாடகங்கள்லாம் இப்ப எல்லாம் சில டிவியில பாக்குறோம், திடீர்னு பார்த்தோம்னாக்கா ஒரு மிஷின் எல்லாம் ரோபோ எல்லாம் வச்சுட்டு ஏதோ நாடகம் எல்லாம் நடக்கிறது. இது பார்த்தோம்னா அந்த மிஷின் எல்லாம் பத்தி ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தாருனாக்கா, அதுக்கு அதனுடைய சொரூபமே தெரியாதவா, அதுல இருக்கிற விசேஷத்தை யாரும் நம்மளால என்னால புரிஞ்சுக்க முடியல. நிறைய இதெல்லாம் பாத்தோம்னா எனக்கு அதனுடைய இதுவே புரிஞ்சுக்க முடியல. எல்லாரும் பக்கத்துல இருக்கவாள்லாம் சிரிக்கிறா, அவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறா, பாக்குறா. இந்த கார்ட்டூன் எல்லாம் பார்த்த உடனே எல்லாரும் சரி ஆஹா ஆஹான்றது, பசங்க எல்லாம் எகிரி எகிரி குதிக்கிறது, எனக்கு ஒண்ணுமே ஏற்படல. இது அவ்வளவுதான் எனக்கு, அதுல அவ்வளவுதான் ஞானம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஞானம் குறவா இருக்கு, என்னால அனுபவிக்க முடியலன்றதுக்கோசரம் அந்த கார்ட்டூனுக்கு ஒன்னும் குறவு வரல. அவளுக்கு அதுக்குன்னு தனியா வியூவர்ஸ் இருந்துட்டு இருக்கா, பாத்துட்டு இருக்கா, அது எல்லாம் இது பண்றா, அது எல்லாருக்கும் ஒரு அவளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இப்ப இந்த நாடகத்துல விவேகன் முதலியவர்களை ஆத்ம குணங்களை பாத்திரமா இருந்துட்டு இருக்கிற குணங்களுக்கு இந்த பாத்திரமா இருந்துட்டு இந்த நாடகத்தை யார் பாக்குறவாளா இருக்கா, யார் ரசிக்கிறவாளா இருந்துட்டு இருக்காள்னா பிரஜாதனாக பராவரஜாக பாவம் விதந்தி, இவாளுடைய பாவத்தை நன்னா இந்த நாடகத்தோட பாவத்தை நன்கு அறிவுற பிரகுண நூதன சம்விதானம். இது பிரகுண நூத்தனம், இது எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னா நூத்தனமாக சம்விதானம். இந்த மாதிரி எல்லாம் ஏற்கனவே எல்லாம் யாரும் பண்ணது கிடையாது, ஏற்கனவே பண்ணதில்லை. இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உள்ளடக்கி ராமானுஜருடைய எம்பெருமானாருடைய தரிசனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை உள்ள சொல்லி அமைத்திருக்கிற நாடகம் இதுக்கு முன்ன எதுவுமே கிடையாதுன்னு அறுதிட்டு சொல்றார். நூதன சம்விதானம், பிரகுண நூதன சம்விதானம். இத நேர்த்தியா அமைச்சிருக்கு. ஒரு நாடகம் கச்சமசான்னு இல்லாத, அது எப்படி போகணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனையும் அந்த அமைக்கிறது இருக்க இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நாடகம், நாடகத்தை பத்தி பரிச்சயம் பண்ற சங்கல்ப சூரியோதயாக்கியம் நாடகம் என்று சொன்னார். விவேக பிராகல்பரித ரணவீர வியதிகரஹாம் பரபிரம்மோதந்த பிரகடித தயா வீர விபவாம் பிரபுத்த க்ஷேத்ரஜ்ஞ ஸ்திதி கடித சாந்தாகிருதிர பூத் பிரயோக சித்ரோயம் பவரத புஜாமப்யபிமத. அடுத்த கேள்வி, இப்ப நீர் சொல்லிட்டே பராவரஜ்ஞர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஏற்புடையதாக இந்த நாடகம் அமைஞ்சிருக்கும். அப்ப இத எத்தான பேர் பாப்பா கஷ்டிதித்தம் விபஸ்தித்துன்னு இந்த எம்பெருமானே பரதத்துவம்னு தெரிஞ்சுக்கிறவா யாரோ சில பேர் தான் சுவாமி தேசிகனே சொல்ற. அவளுக்கு தான் இந்த நாடகம்லாம் ரொம்ப அனுபவிக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கும்னு சொல்லியாச்சுன்னா இந்த நாடகம் இதை பாக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் தான் வருவாளா, அவளுக்கு தான் இது சந்தோஷமா இருக்குமா, எண்ணி பார்த்துடலாம் எத்தனை பேர் பிரம்மஜானத்தோடையவாளாக இருந்துட்டு இருக்கான்றது. அவளுக்காக தான் இந்த அஞ்சாறு பேருக்கோசம் தான் இந்த நாடகமா அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லப்பா, இதுல எத்தனையோ விஷயம் இருந்துட்டு இருக்கு. விவேக பிராகல்பூரித ரணவீர வியதிகரஹோ, இந்த நாடகத்துக்கு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இதுல எல்லா ரசமும் இருந்துட்டு இருக்கும். சாந்த ரசம்ன்றது பிரதானமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுல மீதி ரசங்கள் சிருங்கார வீர ஹாஸ்யம் ரசங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த ரசங்கள்லாமும் எல்லாத்தோடையும் சேர்ந்ததா இருந்துட்டு இருக்கும். இப்ப நாம பாக்குறோம் இதெல்லாம் அந்த கால நாம தான் என்னமோ புதுசு புதுசா இவா கண்டுபிடிச்சு பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஜனங்களுடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதா இருக்குன்றத சுவாமி தேசிகன் நன்னா உணர்ந்து செய்யற காரியம் இது. அவளுக்கு இது வந்து பெரிய பராவர தத்துவத்தை அறிந்தவாளுக்கு மாத்திரம் தான் இந்த நாடகம் இல்ல, இந்த நாடகத்துல சில சில காட்சிகள்லாம் வரும், சீன்லாம் வரும். இந்த சீனை பார்த்தாள்னாக்கா யாருக்கு எதுல விருப்பமோ எந்த ரசத்துல விருப்பமோ அவளுக்கெல்லாம் அந்த ரசத்தை கொடுக்க கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு சண்டை காட்சின்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இங்க விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடக்க போற சண்டை காட்சிய கணக்கு பார்த்தாள்னாக்கா அவளுக்கு சண்டையில விருப்பமா இருக்கிறவளுக்கு அதையே அதை மாத்திரம் போட்டு போட்டு திருப்பி திருப்பி போட்டு போட்டு பாக்கலாம் போல தோணுமா. சில பேருக்கு நகைச்சுவை காட்சி ஹாஸ்யம் இருந்துட்டு இருக்க அதுல விருப்பம் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இப்ப நாம பாக்குறோம் இல்லையோ காமெடி மாத்திரம் தனியா ஒரு சேனல்லே இருந்துட்டு இருக்கு, அந்த காமெடி சேனல்னு சொல்லிட்டு எல்லா சினிமாலையும் வர காமெடி. அதுல முன்ன என்ன பின்னாடி என்ன அதெல்லாம் பத்தி நமக்குமே இல்ல, அப்ப சிரிப்பு வரதா அப்ப வரதா போறோம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரியாக இதுல இருக்கக்கூடியது விவேகனை முக்கியமாக உடையது. விவேகனுடைய ஒரு கம்பீரமான ஒரு துணிவான ஒரு தோற்றம், அந்த தோற்றத்துல பார்த்தோம்னா ரணவீர வியதிகரஹம் ரணவீரன். இதுல மூணு விதமான வீரத்தை சொல்ற, ரணவீர, தானவீர, தயாவீரன்னு சொல்றது. இந்த வீரம்ன்றது இது ஒரு உபலக்ஷணம், அதாவது வீரன்றதுக்காக சொல்றதுன்ற. அது மாத்திரம் இல்ல, வீரம் மாத்திரம் இல்ல, இதுல சிருங்காரம், வீரம், ஹாஸ்யம் எல்லா குணங்களும் இந்த சாந்தி ரசத்தை பிரதானமாக ஒடுத்தான இந்த நாடகத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த ரணவீரர்கள் இதை பார்த்தோம்னாக்கா விவேகனுடைய ராஜாவனுடைய இந்த சண்டையெல்லாம் பார்த்தோம்னாக்கா யுத்தத்துல வீர ரசம் இருக்கு, அது பிரகாசமாக தெரியும். அப்ப யாருக்கெல்லாம் சண்டை காட்சியை விரும்புறவாளாக இருக்காளோ அவளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுமா இது. விவேக பிராகல்பியஸ்புரித ரணவீர வியதிகரம் பரபிரம்மோதாந்த பிரகடித தயா வீர விபவம். இதுல மூணு விதமான வீரம், ரணவீரம், தயாவீரம், தானவீரன்றது. இங்க பரபிரம்மமாக இருந்திருக்கிற எம்பெருமான பத்தி சொல்ற இடங்கள்லாம் நிறைய வருது. அந்த தயாவீரஸ் விபவா தானவீரஸ், அதாவது தயாவீரன் எம்பெருமான சொல்றதுன்னா எம்பெருமானுடைய தயையினுடைய விசேஷத்தை சொல்லணும். அத்தல்பமாக இருந்திருக்கிற, அதி நீச்சமாக இருந்திருக்கிற நம்மளிடத்துல கூட பெருமாள் கட்டாட்சிச்சு நமக்கும் அனுகிரகம் பண்றாருன்னா பெருமாளுடைய தயைக்கு உண்டான ஒரு விசேஷம். மீதி பேரை பார்த்து இல்ல, யாரோ ஒருத்தன் நமக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணிருக்கான்றதுக்காக திருப்பி அவனுக்கு பண்ணாக்கா அது ஒரு பெரிய விசேஷம் இல்ல. பொண்ணுமே பண்ணாது இருந்திருக்கிற நமக்கும் அனுகிரகம் பண்றேன்றது இருக்க, அது எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும் போது அந்த தயாவீரத்தன் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு வீரம் என்ன இருக்கு அப்படின்னா தான வீரம். தானம்னா கொடுக்கறது, கொடுக்கறது. கர்ணன், கர்ணன் சொல்லச்சு, கர்ணன் மாதிரி கொடை கொடையாளி வேற யாருமே இல்லைன்னா இந்த கைக்கு தெரு, இந்த கையால குடுக்கறது அந்த கைக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்ற. இந்த கையால குடுக்கறது அந்த கைக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இத பத்தி நினைக்காத இருந்துருக்காருண்ண. கை கொடுக்குமோன்னா கை என்ன மனசுதான் கொடுக்க வைக்கிறது, இந்த கையை கட்டளைதான் இட முடியுமே தவிர. ஆனா தானவீரம், தானம்ன்றது ததாமி புத்தியோகம் தம்னு, இப்படிப்பட்ட ஞானத்தையே பெருமாள் கொடுத்துதான் இந்த ஞானம் நமக்கு வருது. ஆகையால பெருமாளுடைய தான வீரமும் தயாவீரமும் இதெல்லாம் தெரியும் பரபிரம்மோதான்னு. பிரபுத்த க்ஷேத்ரஜ்ஞ ஸ்திதி கடித சாந்தா கிருதிர பூது. பிரபுத்த க்ஷேத்ரஜ்ஞ ஸ்திதி, பிரபுத்த க்ஷேத்ரஜ்ஞ, க்ஷேத்ரஜ்ஞனாக்க இந்த ஜீவன், இந்த ஜீவனுடைய நிலைய சொல்ற. இந்த ஜீவனுடைய நிலைய சொல்றதுனால அதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா தெளிந்த சாந்தி ரசம் ஏற்படுறது. நாமெல்லாம் யாரு, நாம பண்றோம், நாம பண்றோம்னு எத்தனை நாள் வரைக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அப்பதான் நமக்கு டென்ஷன். பெருமாள் பண்ணி வைக்கிற எது நடக்கிறதோ நடக்கட்டும், நாம அதை பத்தி விசாரப்படுவானான்னு நமக்கு இருந்துருத்தோம்னாக்க நமக்கு சாந்தி ஏற்படும். அந்த சாந்த ரசம் நமக்கு விவேகம் வரணும், அந்த விவேகத்தினால சாந்தி ரசத்தையும் ஏற்படுது. பிரபுத்த க்ஷேத்ரஜ்ஞ ஸ்திதி கடித சாந்தாகிருதி ரபூது பிரயோக சித்ரோயம் பவரச புஜாஹமப்பி அபிமத பிரயோக சித்ரோயம். இதுல இருக்கிற ஒரு பிரயோகம் இருக்க, இந்த நாடகத்தினுடைய ஒரு எப்படி இருக்குன்றது இருக்க, இது ஒரு அற்புதமான விஷயம். இந்த சாந்தி ரசத்தின் உருவமாக இருந்துருக்கு, இது அற்புதமாக இருந்துருக்கு. இது யாருக்கு அப்படின்னா பவரச புஜாமப்பி அபிமத. பவரச புஜாம், பவன்னா சம்சாரம். இந்த சம்சாரத்தை ரசத்தையே சம்சாரத்திலேயே விழுந்து விழுந்து உழண்டிருக்கிறவாளுக்கு கூட இதெல்லாம் போனோம்னா இதுல அவளுக்கும் இந்த சில சில காட்சிகள்லாம் இருக்கு. அந்த காட்சிகள்லாம் அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கு. நாம நினைக்கிற மாதிரி பராவரஜ்ஞாளாக இருந்துருக்கிற யாரோ பிரம்மஜானிகளாக இருந்துருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் தான் இந்த நாடகத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. எல்லா ரசங்களும் இந்த நாடகத்துல அமைந்துள்ளன, அதன் பிரகாரம் பார்க்கலாம். அதிசயோக்தி அவதிமபி நசம்பாவயாமி அப்படின்னா இந்த நாடகத்தினுடைய பெருமைய, இதனுடைய அவதி, இது எல்லை எவ்வளவுன்றத எனக்கே தெரியல. எவ்வளவு எல்லை இல்லாத பெருமைகளும் உடையது இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற ஒரு நாடகம். இந்த நாடக பாத்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நூத்தனமாக இருந்துருக்கு. அப்படிப்பட்டதாக நாடகம், இது எப்படிப்பட்ட நூத்தனமாக இருந்துருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன் நானு. இந்த நாடகத்துல யார் யாருக்கு ரசிக்கும், யாருக்கு ரசிக்காது அப்படின்னு சொல்லச்சு, நான் சின்ன வயசுல ஒரு அப்பெல்லாம் இப்பதான் ஆட்ல உட்காந்து டிவியில சினிமா பாக்குறதுன்றது உண்டு. என்னுடைய ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும், அப்பதான் முதல் முதல்ல சினிமா பாக்குறேன். அந்த சினிமா பாக்கச்சே ஒரு சண்டை காட்சி, இந்த சண்டை காட்சி ஒரு ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு உடனே ஒரு ஆத்து மணல்ல ஒரு பையன் ஒரு சின்ன ஒரு கோமணம் மாதிரி கட்டின்ட்டு அதுல பிறல்றான். இந்த பிறல்ற மாதிரி இந்த காட்சிய ஒண்ணு காண்பிக்கிறது. இது சண்டை காட்சியை காண்பிச்சுட்டு இது பிறல்ற மாதிரி ஒரு காட்சியை காண்பிச்சுட்டு அப்புறமா மறுபடியும் சண்டையை காமிக்கிறது. இந்த மாதிரி திருப்பி திருப்பி இது ரெண்டையும் காண்பிக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யாருக்கு பாவம் விந்தந்தி, இதனுடைய பாவம் என்னன்னு தெரியணுமே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னுட்டு. இது என்னத்துக்குடா இந்த பையனை பரல்றதுல காண்பிக்கிறான், அது அதுதான் முதல் முதல்ல நான் சினிமா பாக்குறவன், எனக்கு அதை பத்தி தெரியாத ஒரு சன்னிவேசம். அடுத்து பக்கத்துல இருக்கவன் சொன்னான், இது இவனை பரட்டி பரட்டி அவனை அடிக்கிறான்றதுக்கோசரம் சொல்றது, இந்த மணல்ல பரல்றத காமிக்கிறான்டா, இங்க இதுக்காக தான்டா இதை சொல்றான். எவ்வளவு எவ்வளவு பெரிய சாமர்த்தியமா இந்த டைரக்டர் பண்ணிருக்கான் பாருன்னு அன்னைக்கு சொன்னான். ஓஹோ இப்படியா இதுக்கு அர்த்தம், எனக்கு தெரியலையே அப்படின்னா. இது நூத்தனமா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது நூத்தனம். அதுக்கு முன்ன யாரும் யாரத பார்த்து அவன் சொன்னானோ அது வேற விஷயம், அதை பத்தி தெரியல. ஆனா சுவாமி தேசிகனுடைய அமைப்பு, பாத்திரங்களுடைய அமைப்பெல்லாம் அதிநூத்தனமாக இருந்திருக்கு. இந்தனுடைய பாவத்தை அறிந்து கொள்வதற்கு பராவரஜ்யாக தத்துவத்தை தெரிஞ்சவாதான் இதை அறிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு சில பேருக்கு தான் இருக்குமா அப்படின்னா, அதை விட்டுடும். அந்த காட்சிக்கு அர்த்தம் தெரியாது போனா போட்டோம், மீதி காட்சி எல்லாம் நமக்கு நேரம் தெரியறதோ இல்லையோ, அதை மாத்திரம் ரசிக்கிறவாளா இருக்காளோ இல்லையோ. ஆகையால அவளுக்கு அதெல்லாம் ஆறுது, இவாளுக்கு இதெல்லாம் ஆறுது, எல்லாத்தையும் சேர்ந்து முழுமையாக அனுபவிக்கிறவாளுக்கு இந்த நாடகம்ன்றது ஒரு விசேஷமாக இருந்திருக்கும். இந்த நாடகத்தினுடைய பெருமையை எவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது என்று சொல்ற. கதி கதி நசந்தி அகூபாரே சங்காக கிந்தே பரிஷ்கிருத புருஷோத்தம பாணி பத்மஹா பாஞ்சஜன்யஹா அப்படின்னு. சமுத்திரத்துல ஒன்னு ரெண்டுன்னா இருக்கு, எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்கு. அத்தனை சங்கங்கள்லாம் இருந்தா கூட எல்லா சங்கங்களும் பாஞ்சஜன்யமா ஆயிடுமா, பெருமாளுடைய கையில இருந்துருக்கிற பாஞ்சஜன்யமா ஆயிடுமா என்று கேக்குற. எத்தனையோ நாடகங்கள் உலகத்துல இருக்கலாம், அத்தனை நாடகங்களும் வந்து சங்கல்ப சூரியோதயமா ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயம் ஆக முடியாதுதான், அதுல என்ன சந்தேகம் என்று கேக்குற. அதுக்கு அதுல இங்க பாக்கணும், இந்த சங்கங்கள்லாம் பாஞ்சஜன்யத்துக்கு ஆகுமா சமானமா ஆகுமா? நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சாதிக்கிறார், 9 சொல்லில் உலகளந்தன் வாயமுதம் கண் படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே பெண்படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. பாஞ்சஜன்யமே உனக்கு ஒரு பெரிய விசேஷம் இருந்துட்டு இருக்கு, எல்லாரும் நாங்க எல்லாரும் உன் மேல ஒரு பொறாமையோடு இருந்துட்டு இருக்கோன்ற. என்ன இது, என்ன அச்சேத்திரமா இருந்துட்டு இருக்கு, இது என்ன பொறாமை வேண்டி கிடக்கிறது நமக்கெல்லாம் என்று நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஆண்டாளுடைய ஒரு அனுபவம் ஏற்படுது. 9 சொல்லில் உலகளந்தான் வாயமுதம், அந்த பாஞ்சஜன்யத்துக்கு ஆகாரமா இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய திரு அதர பானம் தான். அந்த அதரத்துல வச்சு அந்த உதடல வச்சு அவர் பாஞ்சஜன்யத்தை பம்பம்னு ஊதரே, அதுதான் அந்த பாஞ்சஜன்யத்துக்கு ஆகாரமா இருக்கலாம். சரி, சாட்டம் உண்டு, சக்கரத்தாழ்வாராட்டம், எங்கேயான சத்ரு சம்ஹாரம் பண்ற வெள்ள போறது இல்லையா, கண் படையல் கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தலத்தே, அது தூங்கறது எங்க தூங்கறது, கடல் வண்ணன் கைத்தலத்தே எம்பெருமானுடைய திருக்கைகள்ல தான் போய் அன்னை படுத்துக்கிற. இது சாப்பிடறது தூங்குறது இது ரெண்டு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சாப்பிடறதும் தூக்கம் தூங்குறதும் எப்பேற்பட்ட இடத்துலன்னு பார்த்துமான, உன்னை பார்த்தாலே எனக்கு எல்லாம் பொறாமையா இருந்துட்டு இருக்கு. வெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே. இப்படிப்பட்ட பெருமைகளை உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கிற பாஞ்சஜன்யம், இந்த பாஞ்சஜன்யமாக சமுத்திரத்துல இருக்கிற எத்தனை எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்கு, அவைகள்லாம் பாஞ்சஜன்யத்துக்கு சமானமாக ஆகுபா என்று கேட்கிறார் சுவாமி தேசிகன். அதே மாதிரிதான் என்னுடைய நாடகமும், அதுல ஒன்னும் சந்தேகமே பட வேண்டாம். இதனுடைய பாஞ்சஜன்யத்தினுடைய பெருமைய மீதி நாடகங்களை மீதி சங்கங்களை ஒப்பிட்டு அதை காட்டில இது வசத்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு அவதியே இல்லாதது, எல்லையே இல்லாத பெருமையை உடைத்தானதாக இருக்கிறது அந்த பாஞ்சஜன்யம். இந்த சங்கல்ப சூரியோதய நாடகமும் இந்த அப்படிப்பட்ட எல்லையில்லாத பெருமையை உடைத்தானதாக இருந்திருக்கு. அகையால மீதி நாடகத்தையும் இதையும் கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது என்று சொல்ற. ஏ லோகாதிக வஞ்சயந்தி விரலோதஞ்சன் மகக்கஞ்சுகாஹ தே திஷ்டந்து மகத் கிருஹேஷு மனயஹ கிந்தைஹி இதம் சிந்தியதாம் ஸ்ரீவத்ஸ பிரதிவேச தீபருச்சினா சார்த்தம் கிமா பாஷ்யதே பத்மோல்லாச நதர்ப்பணே நமணினா பிரத்னேஷு ரத்னேஷ்வபி. ரத்னங்கள்லாம் வசதி வசத்தின்னு சொல்றோம். இந்த மாதிரிதான் நாட்டகங்கள்லாம் திருஷ்யகாவியமா இருக்கிறதுனால பார்த்துட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றோம். மொத்தம் ரத்னங்கள்லாம் ஏமாத்தறது. எப்படி ஏமாத்துறது தெரியுமா? அதனுடைய ஒரு பிரகாசத்தினால அது உள்ளுக்குள்ள இருக்கிற தோஷத்தை நமக்கு காண்பிக்காது இருந்துட்டு இருக்கோம். இந்த பிரகாசத்தை மாத்திரம் பார்த்து ஏமாந்து போயிட்டு இருக்கோம். இந்த அதுவும் என்ன, ஒன்னு ரெண்டு ஒளிதான் இருந்துட்டு இருக்கே தவிர இதெல்லாம் எங்க இருக்கோ அது பாட்டுக்கு இருந்துட்டு போகும். ஏ லோகா நிக வஞ்சயந்தி விரலோ தஞ்சன் மகக்கஞ்சுக்காக வஞ்சயந்தி அப்படின்னு சொல்ற இந்த ரத்னங்கள்லாம் என்ன பண்றதுன்னா விரலோ தஞ்சன் ஒன்னு ரெண்டு கிரணங்களை உடுத்தானதாக இருந்துட்டு இருக்கு. இத வச்சுட்டே எல்லாரையும் பிராந்தி அடைய செய்யவர்களாக ஆகிறது. அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி ஒன்னும் விசாரமே வேண்டியது இல்லை. இப்போ இங்க ஒரு மணி இருந்துட்டு இருக்கு, இந்த மணிக்கு ஒரு விசேஷம். அது மகத் கிரகேஷு மனையஹா கிந்தைஹிரிதம் சிந்தியதாம். அவைகளால நமக்கு என்ன ஒன்னும் இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது கவனி அப்படின்னா, சரி இது புது ரத்னங்களுக்கு சொல்றியா, பழைய ரத்னங்கள்லாம் கூட எதனா சொல்லலாமா அப்படின்னா, பழைய ரத்னமா இருந்தாலும் கூட அதெல்லாம் கௌஸ்துபத்துக்கு சமானமா ஆகாதான். கௌஸ்துபத்துக்கு அப்படிப்பட்ட விசேஷம் என்ன இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸ்ரீவத்ஸ பிரதிவேச தீப ருச்சி தீப ருச்சினா சார்த்தம் கிமா பாஷ்யதே அப்படின்னா, ஸ்ரீவத்ஸம் ஸ்ரீவத்ஸம்னாக்க இந்த பிராட்டி எழுந்துள்ள இருக்கிற ஒரு இடம். கௌஸ்துபத்துக்கு ஒரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த பிராட்டி எழுந்துருள் இருக்கிற இடத்தை காண்பிக்கிறதா அது. இந்த பிராட்டி எழுந்துருளுக்கு ஸ்ரீவத்ஸ சப்தத்துக்கு இந்த இடத்துல ஸ்ரீனிவாசனுக்கு சொல்றது, ஸ்ரீ பெருமாளுடைய உரசுல சூக்ம ரூபமாக ஸ்ரீயா இருந்துட்டு இருக்க அந்த பிராட்டி நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது இந்த பக்கத்துல இருக்கிற கௌஸ்துபம். இந்த பிராட்டி எழுந்துருள் இருக்கான்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கறபடியாக இருக்கிறதுனால அந்த கௌஸ்துபத்துக்கு ஒரு பெரிய பெரிய விசேஷம். ஸ்ரீவத்ஸ்ய ஸ்ரீயா ஸ்தானஸ்ய புறதஹ தத்தீபவத். ஸ்ரீவத்ஸ ஸ்ரீயா ஸ்ரீவத்ஸந்தத்துக்கு ஸ்ரீயா ஸ்தானம், பிராட்டி இருக்கிறான்ற ஒரு ஸ்தானம் இருக்க, அத அவள் இருக்கிறான்ற தன்னுடைய காந்தியினால காண்பிச்சு கொடுக்கறதாக அமைந்திருக்கிறது கௌஸ்துபம்ன்ற ரத்னம். பத்மோல்லாசன தர்ப்பணேன மணினா பிரத்னேஷு ரத்னேஸ்வபி அப்படின்னா, பிராட்டிய நமக்கு காண்பிச்சு கொடுக்கறதோட மாத்திரமில்ல, இதோட கூட பிராட்டி அவளுக்கு உல்லாசமாக பிராட்டி பாக்கிறதுக்கு உண்டான கண்ணாடியாகவும் இந்த கௌஸ்துபம்ன்றது பெருமாள் பக்கத்திலேயே எழுந்துள்ள இருக்கு. திருவேங்கடமுடையானுக்கு ரெண்டு பக்கத்திலயும் மாலை இது பண்ணிருப்பா, ரெண்டு பிராட்டி திருமார்பில் ரெண்டு திருமார்பு நாச்சியார் மாதிரி இருக்கும். ஒரு அதுல சொல்லத்தே பல பிரகாரமா சொல்ல, ஒருத்தர் வந்து பெரிய பிராட்டியார், இன்னொருத்தர் தயாதேவின்னு சொல்றது. இப்படி கௌஸ்துபமாகவே இருந்துன்னா கூட இந்த கௌஸ்துபத்துல அந்த பிராட்டிய ஒரு பெரிய பிராட்டி தான், இந்த கௌஸ்துபத்தினால இருக்கிற ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில தெரியற பிராட்டியா இன்னொருத்தர். இது ஒரு அனுபவம். இப்படி அந்த பிராட்டிய காண்பிச்சு கொடுக்கிற கண்ணாடியாக இருந்துட்டு இருக்கிற கௌஸ்துபத்துக்கு சமானமாக பழைய ரத்னமோ புது ரத்னங்களோ ஆகுமா? ஆகாது. அந்த மாதிரிதான் இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற ஒரு நாடகம். இந்த நாடகத்தினுடைய பெருமையை நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க, இப்ப வந்திருக்கிற புது நாடகங்களும் இந்த சங்கல்ப சூரியோதயத்துக்கு சமானமாக ஆகாது. ஏற்கனவே சுவாமி தேசிகன் காலத்துக்கு மென்னையே இருந்திருக்கிற ரத்னங்கள்லாம் கூட இந்த சங்கல்ப சூரியோதயன்ற நாடகத்துக்கு சமானமாக ஆகாது. அப்பேற்பட்ட ரத்னம், அப்பேற்பட்ட எல்லையே இல்லாததாக இருந்துட்டு இருக்கிற பெருமைகளை உடையதான இந்த நாடகம் என்பதாக சூத்திரதாரர் வாயிலாக இந்த நாடகத்தின் பெருமையை சுவாமி தேசிகன் இங்கு அருளி செய்கிறார். இங்கு சுவாமி அனுகிரகித்த மாதிரி பெருமாளுடைய திருமார்பல எழுந்தருளியிருந்திருக்கிற விராட்டியினுடையும் தயாதேவியினுடையும் அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய தயா கட்டாட்சமும் நமக்கு ஏற்பட்டு நாம் உய்யும்படியாக ஆக வேண்டும் என்று சுவாமி தேசிகன் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திகேய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.